రామానుజదయః పాత్రం జ్ఞాన వైరాగ్యభూషణం శ్రీమద్ వెంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాతయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుత పదాంబుజ యుక్మ రుక్మ వ్యామోహత స్థితరాణి త్రిణాయమేనే అస్మద్గురో భగవదోస్య దేహిక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితా యువతయః స్తనయా విభూతి సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నః కులపతేర్వగుళాభిరామం శ్రీమత్తదంగ్రయుగళం ప్రణమామి ముహూర్ధ్నా భూతం సరస్య మహతాక్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంగిరేణు పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంగుశమునిః ప్రణతోస్మి నిత్యం ఏందబెరుం కీర్తి రామానుజమునిదన్ వాయిందమలర్పాదంగల్ వణంగిహిండ్రేన్ ఆయిందపెరుం సీరార్ సదహోపన్ సందమిళ్ వేదం దరిక్కుం పేరాద ఉళ్ళం పెర சிவப்பதியான திருவேங்கடமுடியான் அந்த திருமலையை அனுபவித்தின்று வந்திருக்கோம். மூன்றாம் பத்தில் ஒழிவில் காலமெல்லாம் தசகத்தில் பாசுரம், அதிலே ஆழ்வார் சொல்லும்பொழுது முதல் பாசுரத்திலே ஒழிவில் காலமெல்லாம் உடனாய்மண்ணி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் அப்படின்னு, நமக்கு பெருமாளுடைய கைங்கரியமே சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சித நானாவித கைங்கரியம் அப்படின்றது காட்டினர். அதுக்கப்புறம் ஆழ்வார் அப்பேற்பட்ட கைங்கரியம் கிடைக்கணும்னா என்ன உபாயம் அப்படின்னு சொல்லும்பொழுது, வேங்கட துறைவாருக்கு நமவென்னலாம் கடமை அப்படின்னு திருவேங்கடமுடியானுடைய திருநாமம் வெங்கடேசாய நமகான்னு சொல்லி தியானம் பண்ணாலே போரும், அவன் எல்லா நம்ம கேட்கிற அந்த சகல சௌக்கியத்தையும் கொடுப்பான் அப்படின்னு. அதுக்கு அடுத்த பாசுரத்தில் என்ன நமக்கு வேண்டுமோ கைங்கரியம் எதுவா இருந்தாலும் திருவேங்கடமுடியான்கிட்டயே கேட்கணும்ன்ற அவசியம் இல்லை, அந்த திருமலையே கொடுக்கும் அப்படின்னு திருமலையுடைய அந்த மலையுடைய பெருமையை எடுத்து காட்டினர். சமன்கொள் வீடு தரும் அப்படின்னு மோட்ச பரியந்தம் அந்த திருமலையே கொடுக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த திருமலையுடைய பெருமை என்னன்னா, ஏன் திருமலையை போய் பிராப்தியமாக கொள்வானே அப்படின்னா, சாட்சாத் பரம் சென்று சேர் திருவேங்கட மாமலை, அந்த திருவேங்கட மாமலையே சென்று சேர்ந்த இடமாச்சு, அப்ப நம்மளும் சேரணும் அப்படின்னு. அப்பேற்பட்ட மலை, அந்த மலை பெருமாள் நமக்கு எல்லாம் ஓய் மூப்பு பிறப்பு இறப்பு பிணி இதெல்லாம், ஜனன மரணம் அப்புறம் மூப்பு வியாதி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத பண்ணிடுவான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, திருமலையோடைய சம்பந்தத்தினாலே அப்படிங்கிறது. அந்த திருமலையில அவர் சந்தோஷமாக தேர்ந்தெடுத்து அனுபவிச்சுண்டு அந்த இடத்துல இருக்கும் பொழுது அந்த சமயத்தில் எல்லாருக்கும் அவ கேட்ட வரன் எல்லாம் கொடுப்பேர், இப்பேற்பட்ட சம்சார கஷ்டங்களையும் போக்குவேர் அப்படின்னு. இதுக்கு அடுத்த பாசுரம் பத்தாம் பாசுரம். இப்ப என்ன பண்ணணும், திருமலையை பத்தி பெருமையை சொல்லியாச்சு, கைங்கரியமே பிரதானம்னு சொல்லியாச்சு அப்படின்னா, இப்பயே போய் திருவேங்கடமலையிலே போய் திருமலை திருவேங்கடமுடியானை சேவிக்கணும் அப்படின்றது இந்த பத்தாம் பாசுரத்திலே மங்களாசாசனம். வைத்தன ஆழ்வரை எல்லை குறுகி சென்று எய் திளைப்பதன் முன்னும் அடைமினோ பைத்த பாம்பனையான் திருவேங்கடம் மொய்த்த சோலை மொய்பூன் தடம் தாழ்வரே அப்படின்னு. வைத்த நாள் வரை அப்படின்னு, எப்ப ஒருத்தன் பிறந்தானோ அன்னைக்கே அவனுக்கு ஒரு நாள் குறிச்சாச்சு, என்னைக்கு இவன் போவான் அப்படின்னு. மரணத்துக்கு நாள் குறிச்சாச்சு, நமக்கு தெரியாதே தவிர அந்த மரணத்துக்கு நாள் குறிச்சாச்சு. அப்ப என்ன பண்ணணும்னா, எல்லை குறுகி சென்று, இப்ப நாள் குறுகின்றே போறது, நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் பெருசாயிண்டே இருக்கோம் அப்படின்னா, நமக்கு அந்த மரணம் அந்த நாள் கிட்ட வந்துட்டே இருக்கு. சரி, அப்ப வயசாயிடு ஆக ஆக என்ன ஆகுதுன்னா, எய்த்து இழைப்பதன் அந்த சரீரத்துக்கு இழைப்பு வந்துடுறது. சரி, முடியல, கொஞ்ச நாள் போக போக நம்ம கரணங்கள்லாம் வேலை செய்யாது போயிடும், நடக்க முடியாது போயிடும், கண்ணு தெரியாது போகும், காது கேட்காம போகும், வயசு ரொம்ப வயசாக ஆக மனசுலயுமே வந்து ஆஹா நடந்து போனோமா அப்படின்னு தோணும். திருமலையில போய் சேவிக்கிறதுன்றது அவ்வளவு சாதாரணம் கிடையாது. அப்ப என்ன பண்ணலாம், முன்னும் மடைமினோ இப்ப ஏற்பட்ட கஷ்டங்கள்லாம் வயசாகும் அப்படின்ற வரைக்கும் காத்துட்டு இருக்காம, அப்புறம் என்ன ஒரு அஞ்சு வருஷத்துக்கு கழிச்சு நான் பெருமாளை சேவிச்சுக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லாம, என்னைக்கு நம்ம மனசு திடமாக இருக்கோ சரீரம் எல்லாம் நல்லா இருக்கோ அப்பயே போய் நம்ம சேவிக்க வேணாமா, முன்னும் மடைமினோ இப்பயே போய் அந்த திருமலையிலே அடையுங்கோள் அப்படின்னு பைத்தப அம்பனையான் அப்படி விசுத்தமான ஆதிசேஷன்லே இருக்கக்கூடிய திருவேங்கடம் அப்படின்னு அந்த திருமலையே ஆதிசேஷன் தான். எங்க எப்படி சொல்றேன்னா திருப்பார்கடல்ல ஆதிசேஷன்ல பகவான் சயனிச்சின் இருக்கார். அந்த ஆதிசேஷன் எவ்வளவு மெத்து மெத்துன்னு ஆச்சரியமா அப்படி விஸ்திருத்தமாக இருக்கிறார். ஆனா அதை கூட விட்டுட்டு இங்க திருவேங்கடமலை அப்படின்னு சேஷாத்ரி தான், அது மலையாக இருக்கும் பொழுது இந்த ஆதிசேஷன் அதே ஆதிசேஷன் தான், இந்த மாதிரி இருக்கும் பொழுதுதான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். ஏன் அப்படின்னா மொய்த்த சோலை, அற்புதமான சோலைகள் கூடின நிறைஞ்சி இருக்கிற அடர்த்தியான சோலைகள், மொய் பூம்தடம் புஷ்பங்கள்லாம் அற்புதமாக இருக்கிற தாழ் வரையிலே அப்படின்னா ஏழு மலையும் ஏறி கடைசியில மேல போய் பெருமாளை சேவிக்கிறோம்னா அவசியம் இல்லை, அவ்வளவு கஷ்டத்தை பெருமாள் கொடுக்கல. அங்க மலை கொஞ்சம் ஏறினாலும் ரெண்டாவது மலை தாழ்வரை உள்ள இருக்கும் திருமலை, கொஞ்சம் சுலபம்தான். மலை மேல உச்சியிலெல்லாம் பெருமாள் இல்ல, திருமலைக்கும் அங்கேருந்து கூட மலை நமக்கு தெரியும். அப்படி அவ்வளவு கஷ்டம் கொடுக்காம தாழ்வரையிலேயே இருக்கும் பொழுது அந்த இடத்துல இன்னிக்கே போய் நம்ம பெருமாளை சேவிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்றேன். நாள் குறிச்சு நாள் பார்த்து பெருமாளை சேவிக்கிறேன் அப்படின்னு கிடையவே கிடையாது. கல்யாணம் பண்றதுக்கோ கிரகப்பிரவேசம் பண்றதுக்கோ நாள் பார்த்து பண்றோம்னா அது சரி, பெருமாளை சேவிக்கிறதுக்கு நாள் பார்த்து பண்றோம் அப்படின்னு சொல்லலாமா? இன்னைக்கே போலாம், அதுக்கு செவ்வாய்க்கிழமை அஷ்டமி நவமி அப்படின்லாம் கிடையாது. பெருமாளை உடனே இப்பயே போய் சேவிக்கணும்னா நம்ம போய் சேவிக்கலாம். நம்ம சந்தியாவந்தனம் பண்றியா எப்போ அப்படின்னா ஏகாதசி, ஏகாதசி கண்டிப்பா நான் சந்தியாவந்தனம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. பெருமாளை வந்து நான் ஒரு நாள் பார்த்து சேவிக்கிறேன், தினமும் சேவிக்கணும். அப்ப நம்ம பக்கத்தில் இருக்கிற திவ்ய தேசங்கள்லயும் நம்ம ஆத்துல பெருமாளையும் நம்ம தினமும் சேவிச்சுட்டு இருக்க மாதிரி திருமலையிலையும் நம்ம நல்லா இருக்கும் பொழுதே போய் சேவிக்கணும். ஆனா அந்த காலத்துலதான் நடந்து போறது மலையேறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதனால எப்படி திருமாலிரஞ்சோலை பாசுரத்தில் ஆழ்வார் நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்ணேரோ கிளறொளி இளமை கெடுவதன் முன்னும் வளரொளிமாயோன் மருவிய கோயில் அப்படின்னு, இந்த இளமை கெடுவதன் முன்னும் இந்த இளமையாக இருக்கும் போதே போய் அந்த பெருமாளை சேவிச்சிட வேண்டாமா அப்படின்னு. அதே மாதிரி இங்கேயும் அப்பேற்பட்ட திருமலையுடைய பெருமைகளெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் இன்றே அடைமினோம், இன்னைக்கே போய் எல்லாரும் பெருமாளை சேவிங்கோ அப்படிங்கிறார். வைத்த நாள் அப்படின்னா எக்ஸ்பைரி டேட் அப்படின்றான். எக்ஸ்பைரி டேட்னா எந்த ஒரு மருந்து வாங்கினாலும் அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. அந்த மாதிரி நம்ம பிறக்கும் போதே நம்ம இன்னைக்கு தான் நம்ம மரணம் அப்படின்னு எழுதி வச்சாச்சு பிரம்மதேவன். இதுல ஒன்றும் புதுசா எதுவும் மாத்த போறது இல்லை. அப்போ எல்லை குறுகி சென்று அப்படின்னா பெஸ்ட் பிஃபோர் அப்படின்ற எக்ஸ்பைரி மரணம்னு ஒண்ணு, பெஸ்ட் பிஃபோர் அப்படின்னு ஒரு 3 மந்த்ஸ் அப்படின்னு போடுறான். அது என்ன அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. நமக்கு இப்போ மரணம் அப்படின்றது ஒரு ஒரு உதாரணத்துக்கு 90 வயசுன்னு வச்சுட்டா கூட பெஸ்ட் பிஃபோர்ன்றது 50 வயசு தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளால நடக்கவே முடியாது. அந்த 50 வயசுக்கு அப்புறம்ன்றது நான் அப்புறம் போய் பெருமாளை சேவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நடக்க முடியும் போதே அந்த இளமை பருவம் போதே பெஸ்ட் பிஃபோர் அப்படிங்கும் பொழுதே எல்லை குறுகி சென்று அதை சொல்லி அதனால முன்னும் அடையமினும், அதுக்கு முன்னாடியே போய் பெருமாளை சேவிச்சிட வேண்டியதுதானே அப்படின்னு சொல்றேன். சுவாமி திருக்குறுகை பிரான் பிள்ளான் வியாக்கியானம் பண்ணும் பொழுது சில பேர் சொல்லுவார், ஆழ்வார் ரொம்ப எல்லாரையும்ப்பா சொல்றது கேளுங்கப்பா, வயசானாவுட்டு அன்னைக்கு வந்து நான் இப்ப ரொம்ப பக்தி வந்து திருவேங்கடமுடியான நீ சேவிக்கணும்னு அன்னைக்கு அந்த எண்ணங்கள் வந்தா கூட நம்ம சரீரம் ஒத்துழைக்காது. கஷ்டம், இவ்வளவு தூரம் போகணும், அங்க போய் திருப்பி லைன்ல நிக்கணும், இந்த கஷ்டங்கள்லாம் இருக்கு. அதனால நான் இப்பயே சொல்றேன், இன்னைக்கே போய் சேவிங்கோ அப்படின்னு சொல்றேன். சில பேர் வந்து அந்த தாய் சுபாவம் அம்மாவுடைய சுபாவம் மாதிரி கண்ணா கேளுடா அப்புறம் கஷ்டப்படுவடா அப்படின்னு சொல்லுவா. சில பேர் என்ன பண்ணுவா, இப்படிலாம் சொன்னா இவன் கேட்கவே மாட்டான் அப்படின்னு சுவாமி குருகை பிரான் வியாக்கியானம் பண்ணும் பொழுது ஒரே வரியில சொல்லிட்டேர், வைத்த ஆதலால் ஈடன்ன சென்று திருமலையை அனுபவிங்கோள் என்கிறார் அப்படின்னு. இன்னைக்கே போய் திருமலையை சேருங்கோள் அவ்வளவுதான். இந்த பாசுரத்துக்கு வியாக்கியானம் இதுக்கப்புறம் நீ வயசாயிடும்டா வானாண்டா கண்ணா அப்படின்லாம் சொல்லல, அதெல்லாம் இந்த சொல்லி இருந்தா இவரெல்லாம் கேட்க மாட்டா. அதனால் ஈடன் நச்சென்று திருமலையை அனுபவிங்கோள் என்கிறார், இப்பயே போய் பெருமாளை சேவிங்கோ, இதான் ஆழ்வார் இந்த பாசுரத்துல சொல்றது அப்படின்னு ஒரு வாத்தியார் மாதிரி போ இத பண்ணு அப்படின்னு சொல்ற மாதிரி அப்படி வியாக்கியானமாக நமக்கு அனுபவிச்சு கொடுத்திருக்கார் சுவாமி. பெரிய பரகால சுவாமி வியாக்கியானம் பண்ணும் பொழுது இச்சேத்தனனுக்கு கரணாதிகளை யுண்டாகினது திருமலைக்கு போகைக்காகவே என்கிறார் அப்படின்னு. இந்த சேத்தனனுக்கு இந்த கரணங்கள், கண்ணு காது மூக்கு அப்புறம் பஞ்சேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் இதெல்லாம் பெருமாள் நமக்கு கொடுத்தானா, அது காரணம் என்னன்னா திருமலைக்கு போகதான்ப்பா. கால் எது கொடுத்துருக்கானா, நடந்து திருமலைக்கு போங்கோல். கை எது கொடுத்துருக்கான்னா பெருமாளை கை கூப்பி சேவிக்க வேண்டும் அப்படின்னு. கண் எதுக்குன்னா பெருமாளை தரிசனம் பண்ணவே, வாய் எதுக்குன்னா பெருமாளுக்கு பிரசாதம், பெருமாள் பிரசாதம் எடுத்துக்கவே அப்படின்ற மாதிரி இந்த கரணாதிகளை உண்டாக்கினது திருமலைக்கு போகைக்காகவே அப்படின்னு இந்த இடத்துல அப்படியே அற்புதமாக எடுத்து சொல்றாரு. வைத்த பாம்பனையான் அப்படின்றதுக்கு சொல்லும்பொழுது விரித்த பணங்களையுடைய திருவனந்தாழ்வானை படுக்கையாக உடைய சர்வேஸ்வரன் அப்படுக்கை காட்டிலும் விரும்பி வர்த்திக்கிற திருவேங்கடம் அல்ல என்றோ அப்படின்னு சென்று சொல் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல என்னன்னா திருவனந்தாழ்வான் மேலே அப்படி விரத்தி பணங்கள், அப்படி ஆச்சரியமான 1000 தலை அந்த சிரசு கொண்ட அந்த திருவனந்தாழ்வான்ல அற்புதமாக அந்த திருப்பார்கடலையும் வைகுண்டத்திலையும் பகவான் மெத்தையாக வச்சு இருக்கும் பொழுது, அதை விட என்னன்னா அந்த அதே திருவனந்தாழ்வான் மலையாக இருக்கும் பொழுது திருமலை அதை விரும்பி இங்க வரார். அப்பேற்பட்ட அந்த திருமலை, அதனால இன்றே அங்க போய் அடைமினோ அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பேற்பட்ட செறிந்த சோலைகளுடைய அந்த அனந்தாழ்வானை விட இங்க சோலைகளோடைய புஷ்பங்களோடே மலர்ந்து எங்க பார்த்தாலும் இருக்கிற அந்த குன்றத்திலே அந்த மலை தாழ்வரையிலே இருக்கிற அந்த பெருமாளை சேவிங்கோள் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் இதி அசிதில கருணேத்வின் அப்படின்னு அந்த தயாசதகத்த ஸ்லோகத்தையும் இங்க வந்து சுவாமி பெரிய பரகால சுவாமி எடுத்து காட்டுறாரு. சுவாமி தேசிகன் தயாசதகத்துல அசிதில கருணேஸ்மின் நக்ஷதஸ்வாச விருத்தௌ வபுஷி கமனயோக்யே வாசமாசாதயேயம் விஷகிரி கடகேஷு வ்யஞ்சயத்சு பிரதீதைஹி மதுமதனதயே த்வாம் வாரிதாரா விசேஷைஹி அப்படின்னு மங்களாசாசனம் பண்றார். அங்க வந்து அசிதில கருணேஸ்மின் நக்ஷதஸ்வாச விருத்தம் எப்படி நம்மாழ்வார் அனுகிரகிச்சபடியே இந்த பாசுரத்தில் அசிதில கருணேஸ்மின் அப்படின்னு கரணங்கள்லாம் சிதிலமாகும் முன்பே, கரணங்கள் அந்த கண்ணு காது மூக்கெல்லாம் கண்ணு தெரியாத போகும்போது கால்லாம் நடக்க முடியாம இருக்கிறதுக்கு முன்னாடியே சுவாச விருத்தவ் அக்ஷதஸ்வாச விருத்தவ் மூச்சு குறைவதுக்கு முன்னாடியே மூச்சு வாங்கும் கொஞ்சம் கொஞ்சம் நடந்தாலே, அதுக்கெல்லாம் முன்னாடி நல்ல இளமை இருக்கும் பொழுதே வபுஷி கமன யோக்கியே சரீரம்லாம் போறதுக்கு யோக்கியமா இருக்கிற போதே, அப்போ அந்த திருமலைக்கு போறதுக்கான அந்த சரீரம்லாம் அப்படியே யோக்கியத்தையாக இருக்கும்பொழுதே வாசமாசாதயம் அந்த திருமலையில போய் நம்ம வசிக்க வேண்டாமோ அப்படின்னு அந்த திருமலையை நம்ம வந்து அங்க போய் கைங்கரியம் பண்ணி பெருமாளுக்கு சேவிக்க வேண்டாமோ அப்படின்ட்டு. அப்பேற்பட்ட விருஷகிரி கடகேஷு வெஞ்சயத்சு பிரதீதைஹி அப்படின்னு திருவேங்கடம் கீழ்த்தாழ்வரை அப்பேற்பட்ட தாழ்வரையிலே மதுமதனதயே துவாம் வாரிதாரா விசேஷைகின்னு தயா பிரவாகமாக பகவான் அங்கே இருந்து குளிர்ச்சியாக பிரவாக சப்தத்தோடே அந்த அருவிகளுக்கு நடுவிலே இருந்து திருவேங்கடமுடையான் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணும் பொழுது அந்த இடத்துல இந்த கரணங்கள்லாம் சிதிலமாகும் முன்பே மூச்செல்லாம் நிற்கும் முன்னே அப்பேற்பட்ட சரீரம் எல்லாம் நல்ல இருக்கும் பொழுதே அந்த திருமலையிலே வாசம் பண்ணி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டாமா அப்படின்னு ஆழ்வார் இந்த பாசுரத்திலே. அதுவும் இது முக்கியமான பாசுரம், ஏன்னா இத்தனை முதல் சொன்ன 9 பாசுரம் அதெல்லாம் கைங்கரியத்தினுடைய பெருமையும் திருவேங்கடமுடையானுடைய பெருமையும் திருமலை அந்த மலையுடைய பெருமையும் சொன்ன பாசுரங்கள். இந்த பாசுரத்தில் என்ன பண்ணணும், அந்த பெருமையை கேட்டுட்டே இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், வந்து பெருமாளை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு இந்த பாசுரத்தில். அதுவும் எப்படி வேத வாக்கியங்களுக்கெல்லாம் வேதத்தில் எல்லா கர்மாவும் சொல்லும் பொழுது முதல்ல இந்த யாகம் யஜ்யங்கள் பண்ணா இந்த பலன் அப்படின்னு சொல்லும், அந்த யாகத்தினுடைய பெருமையை சொல்லும், அடுத்தது விதிக்கும் இந்த யாகத்தை பண்ணு அப்படின்னு. அப்படிதான் ஆழ்வாரும் அந்தந்த பெருமைகளை சொல்லி இதெல்லாம் பண்ணா அந்த பாவங்கள்லாம் போகும் அப்படின்னு அந்த இதை சொல்லி மோக்ஷ பரியந்தம் பகவான் அந்த கைங்கரியம் அப்படின்ற மோக்ஷ அந்த கைங்கரியத்தோடே கூடின அந்த இதை பெருமாள் கொடுப்பேர் அப்படின்றதும் சொல்லி பலனையும் சொல்லி இப்ப என்னென்ன விதிக்கிறேன் போய் சேவிங்கோள் அப்படின்றதே இங்கு ஆழ்வார் நமக்கு மங்களாசாசனம் பண்ணி காட்டுற. இத்தனை 9 பாசுரம் அதை சொன்னதுக்கு தாத்பரியம் என்னென்ன, இன்றே போய் அப்படின்னு முன்னும் அடைமினும் நம்ம வயசாகிறதுக்கு முன்னாடியே நம்ம நல்லா இருக்கும் பொழுதே நம்ம போய் பெருமாளை சேவிச்சுடணும் அப்படின்னு. இதுக்கு உதாரணம் இப்ப அனந்தாழ்வார் சொன்னார் இல்லையா, பாஷ்யக்கார் சொன்ன உடனே சரி ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு நான் போய் பெருமாளை சேவிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லல. அப்போ தன்னுடைய தர்மபத்னி வந்து கர்ப்பவத்தியாக இருக்கும் பொழுதுனா அப்புறம் குழந்தை பிறந்துட்டுமே அப்படின்னு யோசிக்கல. ஏன்னா குழந்தை பிறந்தா அந்த குழந்தையும் சேர்த்து ஆழும்போது இன்னும் கஷ்டம் குட்டி குழந்தைய, அதனால இப்பயே போயிடலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறார். அதே மாதிரி அன்னமாச்சாரியர் பெருமாள் திருவேங்கடமுடியான பத்தி பல கீர்த்தனைகள் பண்ணவர். அவர் தாளபாக்கத்தில் அவதாரம் பண்ணார். சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுதே திருவேங்கடமுடியான் மேல அபரவிதமான பக்தி, குழந்தையிலேயே வந்து பெருமாளை போய் சேவிச்சுடணும் அப்படின்னு. அந்த காலத்திலெல்லாம் திருமலைக்கு வந்து பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு கூட்டம் கூட்டமாக பஜனை பண்ணிட்டே நிறைய பேர் நடந்து போவான். கால்நடையாக தான் அந்த காலத்தில் பஸ் வசதிகள்லாம் கிடையாது. அப்ப இந்த குழந்தை அப்பா அம்மா கூட சொல்லாம வெளியில அந்த ஆத்துல விளையாடிட்டே இருக்கும்பொழுது ஒரு கூட்டம் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி திருமலைக்கு போகிறத பார்த்து அவளோட நானும் போய் திருமலையிலே போய் பெருமாளை சேவிக்க போறேன் அப்படின்னு அவள் பின்னாடியே போயிட்டு, அவளும் அந்தந்த இடத்துல சாயங்காலமான விசிராந்தி எடுத்துட்டு சாப்பிடுவா. அந்த இடத்துல இந்த குழந்தைக்கும் சாதம் எல்லாம் போட்டா கொண்டு போ அப்படியே கூட்டும் போனா அந்த குழந்தையும் அவளோட சேர்ந்து பெருமாளுடைய திருநாமத்தை தியானம் பண்ணிட்டு கீர்த்தனை பண்ணிட்டு அவளோடையே வந்துட்டு இருக்கா. ஒரு நாள் ராத்திரி நல்லா தூங்கிட்டாலோ என்னவோ அவ கிளம்பிட்டா குழந்தைக்கு எழுந்து பார்த்தா இவா காணோம், அங்கே எங்கேயும் பார்த்து சரி திரும்பி போயிடலாமா அப்படின்னா இல்ல பெருமாள் இவ்வளவு தூரம் வந்தாச்சு பெருமாள் எப்படியாவது சேவிக்கணும்னு எல்லாருக்கிட்டே அங்க எங்க வழியை கேட்டுட்டு அவரே திருமலை கீழ்த்திருப்பதிக்கு வரும்போது சமயம் ராத்திரி ஆயிடுத்து. அப்ப போய் மலைக்கு போய் பெருமாள் சேவிக்கலாமா எல்லாம் சொன்னா திருமலைக்கு ராத்திரி போறது கஷ்டம்பா, இருட்டுல ஒன்னும் வழி தெரியாது அப்படின்னா அவரால் முடியல, இவ்வளவு தூரம் வந்தாச்சு ராத்திரி பார்த்து நாளைக்கு சேவிக்கலாம் அப்படின்னு இல்லை இன்னைக்கே நான் போறேன் அப்படின்னு அந்த குழந்தை அப்படியே உடனே கிளம்பி மலைக்கு கிளம்பிட்டேன். ராத்திரியில பெரிய மழை இடி, பாதம் மறந்து போயிடுத்து எங்கேயோ போயிட்டே, அந்த மலையில என்ன எப்படி இருக்கும் இந்த காலத்து மாதிரிலாம் அந்த படிக்கட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது, பாதம் நம்ம பார்த்துதான் போகணும், கல்லு முள்ளுமாக இருக்கும், மழை மிருகங்கள்லாம் சப்தம், அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியல. அப்படியே கோவிந்தா கோவிந்தான்னு ஒரு மரத்து கீழே உட்காந்து பசி, ஒரே பசி. அப்போ அந்த பசி அப்படியே போய் மயங்கி விழும்போது தாயார் பிரத்யட்சமாய் அந்த குழந்தைக்கு பால் கொடுத்தாலாம். சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ண மாதிரி சமஸ்த ஜனனீம் வந்தே சைதன்ய ஸ்தன்யதாயினீம் ஜெயசீம் சீனிவாசஸ்ய கருணாமிவ ரூபிணீம் அப்படின்னு இந்த சகல சேத்தனர்களுக்கும் ஞானம் வருதுன்னா காரணம் என்னன்னா தாயார் மகாலட்சுமியுடைய ஸ்தன்யதாயினின் ஸ்தன்யபானம் பண்ணதுனாலே, அப்பேற்பட்ட தாயாருடைய பிரசாதத்தை ஸ்வீகரிச்சதுனாலே தான் நமக்கு ஞானம்னே ஒன்று இருக்கு அப்படின்னு. அதுவும் அன்னமையக்கு தாயார் நேரடியாகவே வந்து அந்த குழந்தையுடைய பக்தியை பார்த்து அந்த பசியில நமக்கு எண்ணம் வரணும், அப்புறம் போய் சேவிச்சுக்கலாம் அப்படின்னா எப்படி, நம்ம போய் இன்னைக்கு பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னாலும் பெருமாள் அனுகிரகம் இருக்கணும், ஆனா நமக்கு நம்ம இன்னைக்கு சேவிக்கணும் அப்படின்னு எண்ணம் உண்டு பிரயத்னத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டாலே பகவான் எந்த தடங்கள் வந்தாலும் அதையெல்லாம் தூக்கி போட்டு அவன் அந்த சேவையை கொடுப்பான் அப்படின்றதுக்கு இந்த ஒரு சரித்திரம். அப்புறம் தாயார் கொஞ்சம் வெளிச்சம் வந்த உடனே இந்த பக்கமாக தான் போகணும்ப்பா அப்படின்னு காமிச்சாலாம். அப்புறம் திருமலைக்கு வந்தே அன்னைக்கு அந்த தாயாருடைய பிரசாதத்தினாலே பல கீர்த்தனைகள், திருமலையிலே 365 நாளும் நித்யோத்சவ பச்சோத்சவ மாசோத்சவ எல்லா உற்சவங்களையும் அத்தனையும் கீர்த்தனையாக பண்ணி திருவேங்கடமுடியான் அனுபவிச்ச அப்பேற்பட்ட அன்னமய அவருடைய கிரந்தங்களை திருவேங்கடமுடியானே பாஷ்யக்கார சன்னதி பக்கத்தில் இன்றைக்கும் அன்னமாச்சாரிய பாண்டாரம்னு இருக்கும், அதிலேயே அந்த கிரந்தங்களை வைத்து காப்பாற்றினான். எப்படி பிரளய காலத்திலே வேதத்தை பகவான் ரட்சிச்சானோ அப்பேற்பட்ட இந்த கீர்த்தனைகளும் அவனே ரட்சிச்சு அவனே திருப்பியும் இந்த எல்லாருக்கும் நமக்கு அனுகிரகம் பண்ணான், அங்கே காட்டினான் இந்த பக்கம். அப்படி அப்பேற்பட்ட பக்தி அப்பேற்பட்ட அன்னைக்கு அவ்வளவு கீர்த்தனைகள் பண்ணேர்னா அன்னைக்கு தாயாருடைய பிரசாதம் தான். அதனால சில பேர் சொல்லுவாங்க இப்போனா ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு போறேன் அப்படின்ற எண்ணம் இருந்ததுன்னா பெருமாள் பண்ண மாட்டார். அதே சில பேர் சொன்ன பெருமாள் நினைச்சாதான் நம்மளால வந்து திருமலைக்கு போக முடியும்னா சத்தியம் தான். ஆனா பெருமாள் நினைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம அதுக்கு ஆசைப்படணும், இன்னைக்கே நம்ம போய் பெருமாளை சேவிக்கணும்னு அந்த பிரயத்னத்தை ஆரம்பிக்கணும். எப்படி துருவன் குழந்தையாக இருக்கும்பொழுதே பெருமாளை சாட்சாத்காரம் பண்றேன்னு காட்டுக்கு போறான், அந்த குழந்தைக்கு பெருமாளை சாட்சாத்காரம் பண்ணுன்னு என்ன மந்திரத்தை சொல்லணும்னு தெரியுமா, தபஸ் எப்படி பண்ணணும்னு தெரியுமா, ஒண்ணுமே தெரியாது, ஆனா காட்டு கிளம்பிட்டான். அப்ப பெருமாள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவர் ஆச்சாரிய நாரதரை அனுப்பிச்சு அந்த குழந்தைக்கு அனுகிரகம் பண்றார். இந்த மாதிரி நம்ம என்ன நம்ம ஆரம்பிச்சிட்டா அதை பெருமாள் அதை வழி நடத்துவேர் அப்படின்னு அதை ஆரம்பி நம்ம தான் பண்ணணும், எப்படின்னு தெரியலையே அப்படின்னா யோசிக்க வேண்டாம். அப்போ யாரோ ஒரு மூலமாக தெய்வகா மனுஷ ரூபேன அப்படின்னு ஒரு ஆச்சாரியரோ குரு மூலமாக நமக்கு பெருமாள் அனுகிரகிப்பேர் அப்படின்றது. ஏன்னா ஒரு குழந்தை படிக்கணும்னு ஆசைப்பட்டா அம்மா தான் படிக்க வைப்பா, அந்த குழந்தைய உட்கார வச்சு ஸ்லேட்டில் அந்த பலப்பத்தை பிடிச்சி கைப்பிடிச்சு எப்படி எழுதுவேரோ அந்த குழந்தைக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கணும் இல்லையா, நமாட்டா மாட்டான்னு ஓடித்துனா. ஆனாலும் குட்டி படிக்க வைப்பா, அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுவும் ஆசைப்பட்ட குழந்தைன்னா இன்னும் எவ்வளவு இதுவாக படிக்க வைப்பாலும், அந்த மாதிரி பெருமாளும் நமக்கு ஆசைன்னு வந்துடுச்சுன்னா அதை உடனே அவன் பக்கத்தில் இருந்து நிறைவேற்றுவான் அப்படின்னு, இல்லைன்னா கூட அந்த ஆசையை வரவைப்பான் அப்படின்றதும் அது சுகிருதத்தினாலே பல புண்ணியங்கனாலே. ஆனாலும் நம்ம ஆசைப்படணும் அப்படின்றது முக்கியம். இன்றே போய் நம்ம பெருமாளை சேவிக்கணும் அப்படின்றதும் இங்கே முக்கியம். அதேதான் நம்மாழ்வாருடைய மங்களாசாசனமும், அதே நம்ம சுவாமி தேசிகனும் அதே ரீதியாக தயாசதகத்திலே இங்கே மங்களாசாசனம் பண்றே. அதனால அப்பேற்பட்ட திருமலையிலே சோலைகள் சூழ்ந்த அந்த புஷ்பங்களோட இருக்கிற அந்த பெருமாளை வைத்த நாள் வரை காத்திருக்க வேண்டாமே. ஐயோ இந்த நாள் நமக்கு குறிச்சாச்சு, எல்லை குறுகி சென்ற அந்த நாள் குறைஞ்சுட்டே போகுது. அதனால எய்த்து இழைப்பதன் முன்னும் அப்படின்னு அந்த நம்ம வந்து அந்த வயசாகி நம்மளால மொச்சம் சரீரமெல்லாம் இழைத்து போகும்போது மனசும் அந்த மனசு நம்ம போக முடியாது கஷ்டம் இனிமேலாம் கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே சக்தி இருக்கும்போதே அடைமினோம். அப்பேற்பட்ட திருமலையை பைத்த பாம்பனையான் ஆதிசேஷமாக திருமலையே ஆதிசேஷன் அந்த பைத்த பாம்பனையான் அப்படின்னு திருப்பார்கடல் அந்த பை அந்த திரு ஆதிசேஷனை விட்டும் இங்கே திருமலையிலே வந்து பெருமாள் நமக்கு சேவை சாதிக்கிறான். இந்த மாதிரி மலையில அப்பேற்பட்ட மலையை நம்ம அடைமினோம். இந்த பாசுரம் பாம்பனையான் அப்படின்னு அந்த திருவேங்கடமே ஆதிசேஷன் தான், அந்த ஆதிசேஷன் மேலே திருமலை பகவான் இருக்கார் அப்படின்றது சத்தியம். அந்த பாசுரம் இன்று அமைந்தது. இன்னைக்கு திருமலையிலே பிரம்மோற்சவம், நவராத்திரி பிரம்மோற்சவத்தினுடைய ஆரம்பம். அந்த ஆரம்பத்திலே முதல் நாள் ராத்திரி துவஜாரோகணம். அப்ப வந்து பெருமாள் திருவேங்கடமுடையான் திருமாடவீதிகளிலே எழி, அதுவும் அனந்தகருட விக்ஷசேனர் சக்கரத்தாழ்வார் எல்லா பரிவாரங்களுடன் வைகுண்டம் போலே, அந்த வைகுண்டம் தானே திருவேங்கடம், அப்படி எல்லாம் அவளோட சேன முதலியாரோட எல்லாம் சேர்ந்து நாலு மாட வீதி எழுதி எல்லா பக்தர்களையும் அனுகிரகிச்சு உள்ளே போய் துவஜாரோகணம் நடக்கும். அதுக்கப்புறம் ராத்திரி சேஷவாகனம், சேஷவாகனத்திலே பரமபதநாதனாக திருவேங்கடமுடையான் சேவை சாதிப்பேர். இந்த திருவேங்கடமுடையான் தான் பரமபதநாதன் அப்படின்ற போலே அப்பேற்பட்ட அந்த சேஷவாகனத்த அன்று இன்றைக்கு இந்த பாசுரம் நமக்கு அமைந்ததும் பெருமாளுடைய அனுகிரகமே அப்படி என்று குறித்து திருவேங்கடமுடையானை சேவித்து கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குடசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.